ஆசியானேன், உன் சிறைகள் உடைக்கும் காதல் என்னுள்ளே. ஆசை வாசி நானே, உன் அடிமை வாசியானேன், என் உயிரின் அடியில் உன்னை தாங்குவே. தேவதை உன்னை நீக்கத்தார், மிருகத்தின் நிறையாயாவேனே. பெண்ணிலவு உன்னை சிறை வைத்தார், பாரத்தை ரெண்டாய் உடைப்பேனே. ஆதிவாசி நானே, ஒரு காதல் வாசியானேன், உன் சிறைகள் உடைக்கும் காதல் என்னுள்ளே. ஆசை வாசி நானே, உன் அடிமை வாசியானேன், என் உயிரின் நடிகள் உன்னை தாங்குவே. உன் சிறைகள் உடைக்கும் காதல் என்னுள்ளே.